రామాంజనేయపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజే యుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి జనాయ మేనే అస్మద్గురోద్భగవతో శుదైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రియ్యంతదేశిక యతీంద్రశఠారిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః. అఖిలభువనరక్షాసాధనాయావతీర్ణే కుమతికలివిలాసద్వాంతదిగ్మాంశుజాలే నిరవధికరుణాద్భౌ వేదచూడాగురౌ మే భవతు పరమభక్తి శ్రీధౌ వెంకటేశే. శ్రుతిస్మృతిర్మమైవాజ్ఞా యస్తాం ఉల్లంఘ్య వర్తతే ఆజ్ఞాచ్ఛేది మమ ద్రోహి మద్భక్తోపి న వైష్ణవః என்று பெருமாளை அருளி செய்த ஒரு ஸ்லோகம் ஒன்று பிரசித்தம். வேதம் ஸ்மிருதிகள் இதெல்லாம் என்னுடைய கட்டளைகள் என்று பெருமாள் சொல்றார். ஆக என்னுடைய கட்டளைகளை அனுசரித்து நடக்கணும், என்னுடைய கட்டளைகளை மீறி நடந்தான்னா மம துரோகி அப்படிங்கிறார், எனக்கு துரோகி அவன் என்கிறார். இது நமக்கு இப்ப தேவையான விஷயம். வேதங்களும் ஸ்மிருதிகளும் மமைவ ஆஜ்ஞா என்னுடைய கட்டளை என்று சொன்னது. வேதங்கள்லாம் பகவானுடைய திருவுள்ளத்தை அனுசரிச்சு இருக்கான். விதையற்ற வைதிகாக துதிய கம்பீர மனோனுசாரினா என்று ஆள வந்தார் சொல்றார். பெருமாள் என்ன நினைக்கிறாரோ அவர் திருவுள்ளம் எதுவோ அதுதான் அப்படியே வேதத்தில் இருக்கு. அது பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திருநாமத்தில் பார்த்தோம், புண்ணியம்ங்கிறதும் வேற தனி குணம் இல்லை, எம்பெருமானுடைய அனுகிரக சங்கல்பந்தான் புண்ணியம் அப்படின்னும், எம்பெருமானுடைய நிகிரக சங்கல்பந்தான் பாபம் அப்படின்னும் பார்த்தோம். நாம் ஒரு நல்ல காரியத்தை பண்ணோம்னா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று நினைக்கிறார், அதுதான் புண்ணியமா. அந்த நல்ல காரியத்தினால அவருக்கு பிரீத்தி வருது, பிரீத்தினாலே நமக்கு அனுகிரகம் பண்ணணும் நினைக்கிறார், நமக்கு சுகத்தை கொடுக்கணும் நினைக்கிறார், அதுதான் புண்ணியம். நாம ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது எம்பெருமானுக்கு அப்ரீதியை கொடுக்கறது, பிரீத்தி இல்லை அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, அப்ப அதனால நமக்கு நிகிரகத்தை பண்ணணும் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறார், அதுதான் பாபம் அப்படின்னு பெயர். அது பண்ணனால் துக்கங்கள் நமக்கு வந்து சேர்றது. புண்ணியம்னாலும் பாபம்னாலும் எம்பெருமானுடைய பிரீத்தியும் அப்ரீதியும் தான். ஆக எம்பெருமானுக்கு பிரீத்தி கொடுக்கக்கூடிய காரியங்கள் புண்ணியம் அப்படின்னும், எம்பெருமான் சீமன் நாராயணனுக்கு அப்ரீதியை கொடுக்கக்கூடிய காரியங்கள் பாபம் அப்படின்னும் பெயர். அப்போ எம்பெருமானுக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் எவை, எம்பெருமானுக்கு அப்ரீதியை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் எவை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்குதான் சாஸ்திரங்கள் இருக்கு, வேதங்களும் ஸ்மிருதிகளும். இந்த சாஸ்திரங்கள்ல எம்பெருமானுடைய திருவுள்ளமாம், அபிப்பிராயமாம், அவருக்கு எது பிரீதி அவருக்கு எது அப்ரீதி அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய காரியமே. வேதத்துல இந்த காரியத்தை செய்யி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அந்த காரியத்தை செஞ்சால் எம்பெருமானுடைய பிம்பெருமானுக்கு பிரீத்தி வரும்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, அந்த காரியத்தை செய்யணுங்கிறது எம்பெருமானுடைய அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம். சத்தியம் வத அப்படின்னு வேதம் சொல்றது, சத்தியத்தை சொல்லு அப்படின்னு அர்த்தம். சத்தியத்தை சொல்லுனா என்ன அர்த்தம் கேட்டானா, சத்தியத்தை சொல்லுவதானது எம்பெருமானுக்கு திருவுள்ளம், அந்த சத்தியத்தை சொன்னால் எம்பெருமானுக்கு பிரீத்தி வரும் அப்படின்னு அதுக்கும் அர்த்தம். அசத்தியத்தை சொல்லாதே நான் அன்றுதம் வதேத், அசத்தியத்தை சொல்லாதே அப்படின்னா அசத்தியத்தை சொல்லாம இருக்கணுங்கிறது எம்பெருமானுக்கு திருவுள்ளம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே அவனுடைய திருவுள்ளத்தை தான் சொல்றது. அப்படி கேட்டா அசத்தியத்தை சொல்றது எம்பெருமானுடைய திருவுள்ளம் முகப்பல்ல அர்த்தம். அதனால வேதத்துல இருக்கிற விதிகள் இருக்கு, இதை செய்யி இதை செய்யாதே அப்படிங்கிற விதி, அந்த விதிக்கு தாற்பயம் என்ன அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பார்த்து சுவாமி தேசியன் அருளும் போது, வேதத்துல ஒரு விதி சொன்னால் இதை செய்யி அப்படின்னு சொன்னால் அதை செய்வது எம்பெருமானுக்கு திருவுள்ளம் உகந்ததுன்னு, எம்பெருமானுக்கு இதை செய்ய சொல்வதாக அவருடைய அபிப்பிராயம், எம்பெருமானுடைய அபிப்பிராயத்தை சொல்றது இதெல்லாம் வேதமும் ஸ்மிருதிகளும். அவர் அபிப்பிராயத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேதமும் ஸ்மிருதிகளும் இல்லாட்டா நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். அதனால்தான் லோகத்துல இந்த சாஸ்திரம்ங்கிறது தீபம் அப்படிங்கிறார். சாஸ்திரம் ஐயன ஸ்திர பிரதீபேன அப்படிங்கிறார் தேசிகன். அதாவது எப்படின்னு கேட்டா, சில காரியங்கள் புண்ணிய காரியங்கள், சில காரியங்கள் பாப காரியங்கள் இருக்கா. புண்ணிய காரியங்கள் செஞ்சோம்னா அதுல எம்பெருமானுக்கு வந்து பிரீத்தி வந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். பாப காரியங்கள் செஞ்சோம்னா எம்பெருமானுக்கு அப்பிரீத்தி வந்து நமக்கு துக்கம் கிடைக்கும் இருக்கா. இப்ப எது எது புண்ணிய காரியம், எது பாப காரியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாத போயிடுதுன்னா எம்பெருமானுடைய திருவுள்ளம் எது, அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது திருவுள்ளம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி வேணுமே. அது இருந்தாதானே நம்ம அதை செய்ய முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இல்லைன்னா நம்ம அதை செய்யவே முடியாது போயிடும். நம்ம அல்லாடின்னு இருப்போம். இருட்டல் நடக்கிறவனுக்கு இது இது எந்த பக்கம், இந்த பக்கம் போகணுமா, அந்த பக்கம் போகணுமா, கீழே விழுந்துருவோமா, இல்ல அடிபடுவோமா, முட்டிப்போமா, மோதிப்போமா அப்படின்னு தெரியாம இருட்டல் அல்லாடுறவனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு இது நல்லதா அது நல்லதா, இது இது இது செஞ்சா என்ன பலன் கிடைக்கும், அது செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்லாம் நமக்கு புரியாம திக் பிரம பிடிச்சு இருட்டல சம்சாரத்துல அல்லாடின்னு இருக்கும்போது இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு விளக்கா இருக்கும். விளக்கு வச்சு பார்த்தா நமக்கு இந்த சாஸ்திரத்தை வச்சு பார்த்தால் நமக்கு எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ இந்த சாஸ்திரம்ங்கிறதெல்லாம், சாஸ்திரம்னா வேதம் ஸ்மிருதிகள் எல்லாமே சாஸ்திரம். இது சாசனம் பண்றதோ அது சாஸ்திரம், சாசனம்னா ஆஜ்ஞை பண்றதோ அது சாஸ்திரம். நம்ம ஆஜ்ஞை பண்றதுக்கு சாஸ்திரம் பேர். வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி அப்படின்னார். வேதம் தான் வசத்தியான சாஸ்திரம். அந்த வேதத்தை அனுசரிச்சு ஸ்மிருதிகள்லாம் இருக்கு. அப்போ இந்த சாஸ்திரத்துக்கு அர்த்தம் சொல்லணும் போது சாஸ்திரத்துல லிங்க் பிரத்தியம் இருக்கு. லிங்க் பிரத்தியம் அப்படின்னா இதை செய் அப்படின்னு நம்மளை கட்டளையிடுறது இல்லையோ, அது வாக்கியங்கள்ல பல விதம் இருக்கும் இல்லையோ. இதை செய்கிறான் அப்படின்னு சொன்னா அது ஒரு தகவல். இதை செய்கிறான், செய்ய போகிறான், செய்தான் அப்படின்லாம் செஞ்சோம் வச்சுக்கோங்க. அப்படிதான் சொன்னோம்னா இதெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு கிரியை நடக்கிறத சொல்றது. இறந்த காலத்துல, நிகழ்காலத்துல, வருங்காலத்துல, நிகழ்காலத்துல இருந்தா செய்கிறான், இறந்த காலத்துல இருந்தா செய்தான், வருங்காலத்துல இருந்தா செய்வான் அப்படிலாம் சொல்றோம் இல்லையோ. அப்போ ஒன்னொன்னும் ஒரு ஒரு காலத்தை அர்த்தமா வச்சு நம்ம அர்த்தம் சொல்றோம் இல்லையோ. இதை செய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை செய்வது எம்பெருமானுக்கு திருவுள்ளம் அப்படின்னு அர்த்தம். இதை செய்வது எம்பெருமானுக்கு பிரீத்தியை கொடுக்கும் அர்த்தம். ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். அதுதான் இந்த திருநாமத்துல சொல்ற 431வது திருநாமத்துல பக்திரபிப்ராய தேவ பிரசாத லிங் வாச்சதா சுதீஹி அப்படிங்கிற. அதாவது வேதத்துல மாத்திரம் இல்ல, லோகத்துல கூட ஒருத்தர் ஒரு காரியத்தை செய் அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோ. பசுமாட்டை ஓட்டின்னு வாங்குறாரு ஒருத்தர், ஒரு பெரியவர் ஒருத்தர், அவனுடைய வேலைக்காரனையோ இல்ல சின்னவனையோ பார்த்து பசுமாட்டை ஓட்டின்னு அப்படின்னார். இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பசுமாட்டை ஓட்டின்னு வரணுங்கிறது இவருக்கு திருவுள்ளம், இவர் அபிப்பிராயம். அவர் அபிப்பிராயத்தை தானே அவர் சொல்றார். யாரா இருந்தாலுமே அவ அபிப்பிராயத்தை தானே சொல்லுவான். சொல்றதுங்கிறதே நம்ம அபிப்பிராயத்தை வெளியில இன்னொருத்தருக்கு காமிக்கிறதுக்கு தானே சொல்றதுங்கிறதே, பேச்சு அப்படிங்கறது வந்தது அதுக்காக தானே. பசுமாட்டை ஓட்டிங்க வா அப்படின்னா, நான் பசுமாட்டை ஓட்டிட்டு வரணும் என்பது இவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம். இல்லன்னு ஆனா லோகத்திலேயே என்ன அர்த்தம் கேட்டா, வக்தாவனுடைய அபிப்பிராயம், யாரு சொல்றாரோ அவருடைய அபிப்பிராயம் அப்படின்னுதான் அந்த கட்டளைக்கு அர்த்தம். ஒரு விஷயத்தை கட்டளையா சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த விஷயத்தை இவர் செய்யணுங்கிறது அவருடைய அபிப்பிராயம். இவன் பசுமாட்டை ஓட்டின்னு வரணும் அப்படிங்கிறது சொல்றவருடைய அபிப்பிராயம். அப்பா பிள்ளைய பார்த்து பாடம் படி அப்படின்னா, பாடம் ஒழுங்கா படிக்கணும், பிள்ளை பாடம் ஒழுங்கா படிக்கணுங்கிறது அப்பா அவனுடைய அபிப்பிராயம். அபிப்பிராயம்னா கருத்து, அவருடைய மனசு இருக்கிற விஷயம், அதுதான் அர்த்தம். லோகத்துல இருக்கக்கூடிய லிங்க் கட்டளை வாக்கியங்கள் எல்லாமே அதுதான் சொல்றது. வேதத்துல என்ன கேட்டா, வேதத்துல யாருடைய அபிப்பிராயம், லோகத்துலன்னா யாரு சொல்றாங்களோ அவருடைய அபிப்பிராயம். வேதத்துல யாருடைய அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டா, வேதத்தை யார் சொன்னாரோ அவருடைய அபிப்பிராயம். வேதத்தை யார் சொன்னார் அப்படின்னா, ஈஸ்வரன் தான் சொன்னான் அப்படின்னு நையாயிக்கால் சொல்றான் நியாய மதத்துல. ஆனா அது கிடையாதுன்னு, வேதத்தை ஈஸ்வரன் சொன்னதில்லை, அது அனாதியானது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அனாதியானாலும் எம்பெருமானுடைய அபிப்பிராயம் தான் அது. அனாதியாவே எம்பெருமான் இருக்க அப்படின்னால, அனாதியாவே வேதமும் இருக்க அப்படின்னால, அனாதியாவே இந்த வேதமானது, அனாதியாவே எம்பெருமானுடைய அபிப்பிராயத்தை தான் சொல்லிடுச்சு. அவர் திருவுள்ளத்தான் வெளியிடுது. அப்ப வேதத்துல ஒரு கட்டளை இருக்கு அப்படின்னா சந்தியாவனம் பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா சந்தியாவனம் பண்றது எம்பெருமானுக்கு திருவுள்ளம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், சந்தியாவனம் பண்ணுவதன் மூலம் எம்பெருமானுக்கு பிரீதி வரும் ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். இதுல லோகத்திலயும் இப்படிதான், லோகத்துல யார் சொல்றாரோ சொல்றவருடைய அபிப்பிராயங்கிறோம், வேதத்துல எம்பெருமானுடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறோம். இதுதான் வித்தியாசம். பக்த அபிப்பிராய தேவ பிரசாத லிங் வாச்சியதா சுஜீஹி. அதனால லிங் அப்படிங்கிற அந்த கட்டளை ஒரு ஒரு கொல்யம் அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கறத சுவாமி தேசியன் சாதிச்சிருக்கார். இதுக்கு பிரமாணம் தான் முதல்ல சொன்னது ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆஜ்யா அப்படின்னு எம்பெருமானே சொன்னது. வேதமும் ஸ்மிருதியும் என்னுடைய கட்டளைகள் அப்படின்னு எம்பெருமானே சொன்னபடினால அப்ப அவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம். மீமாம்சையில பிராபாகர் குரு மதம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு, குருவனுடைய மதம் சொல்லுவாத. அவர்தான் அபூர்வம் தான் அர்த்தம் சொல்லிருக்காரு. அவர் அபூர்வம்னா புண்ணிய பாபம் அர்த்தம், புண்ணிய பாபம் தான் அர்த்தம்னு அவர் சொல்லியிருக்கார். அது முன்னாடி பார்த்தோம், அது தப்பு. அப்படியானா கூட புண்ணிய பாபம் அப்படிங்கிறது எம்பெருமாண்டிய பிரீத்தியும் அப்ரீத்தியும் தானே. அப்ப இதை செய் அப்படின்னா இதை செய்வதன் மூலம் எம்பெருமானுக்கு பிரீத்தி உண்டாக்கும் அர்த்தம். இது செய்வதன் மூலம் எம்பெருமானுக்கு பிரீத்தி வரும் என்ன அர்த்தம். அதனால அப்படி அர்த்தம் சொல்றதா இருந்தாலும் எம்பெருமானுடைய பிரீத்தி தான் அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கறதையும் எடுத்து காமிச்சார். இந்த லிங் அப்படி முதலான இந்த கட்டளை வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்றது அப்படிங்கறதுல பல பேர் பல விதமா சொல்லியிருக்கா. குமாரில பட்டர் ஒன்னு சொல்லியிருக்கார், பிரபாகர குரு ஒன்னு சொல்லியிருக்கார், மண்டன மிஸ்ரர் ஒன்னு சொல்லியிருக்கார், நியாயவதத்துல ஒன்னு இருக்கு, பலது இருக்கு. இது எல்லாத்தையும் சுவாமி தேசியன் ஆராய்ச்சி பார்த்திருக்க. இதுல எது சரி எது சரியில்லை எல்லாத்தையும் சாதிச்சிருக்கார். நம்ம ஆச்சாரியருடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது இப்படி ஒரு திருவுள்ளம் இருக்க வாளுக்கு ஆச்சாரியுடைய அபிப்பிராயம் என்ன கேட்டா, பக்திர அபிப்பிராயம், யார் சொல்றானோ அவனுடைய கருத்தை தான் சொல்றது. அப்ப வேதத்துல லிங்க் என்ன அர்த்தம்னா எம்பெருமாண்டிய திருவுள்ளம் அர்த்தம் அப்படிங்கறதையும் சொன்னார். சீபாஷ்யத்துல சீபாஷ்யக்காரர் அழகா கிருதி சாத்தியத்துவம் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்காரு. கிருதி சாத்தியம்னா நான் இந்த காரியத்தை செய்யணும், என்னுடைய கிருத்தினாலே இது சாத்தியம், நான் பிரயத்தனப்பட்டு இதை செய்யணும். பசுமாட்டை ஓட்டின் வா அப்படின்னா நான் பிரயத்தனப்பட்டு பசுமாட்டை ஓட்டின் வருதுங்கிறத சாதிக்கணும் அர்த்தம். நான் என் முயற்சியின் மூலம் பசுமாட்டை ஓட்டிக்கொண்டு வருதல் என்பதை என்ற செயலை சாதிக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். அது என்னுடைய செயலால் அது சாதிக்க ஏற்றது அர்த்தம். இதை எம்பெருமானார் வந்து சீவாச்சியத்தில் சாதிச்சிருக்க, அதுதான் சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்பட்டிருக்க. இவும் ஆச்சாரியால் திருவுள்ளம் இப்படியும் சொல்லலாம் அப்படிங்கறத இந்த திருநாமத்தில் சொன்னார். அடுத்து 432 திருநாமம், சம்ஸ்காராக்கிய குணச்சேதா. அதிலே சொன்ன மாதிரி வைசேஷிக மதத்துல 24 குணங்கள் இருக்கிறதா கனெக்ட் பண்ணிருக்கா. இந்த 24 குணங்களை அவர் நிஷேதம் பண்றார், அத்தனை குணங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறார். தேவையில்லாத குணங்கள் எல்லாம் கற்பனை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். அப்ப அதுல சம்ஸ்காரம் என்ற ஒரு குணம் சொல்லியிருக்கா. சம்ஸ்காரம்ங்கிறது 3 விதமா இருக்குமா. 1வது சம்ஸ்காரம் வேகா அப்படின்பே, வேகம்னா ஸ்பீடு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேகம்னு ஒரு சம்ஸ்காரம், இப்ப காற்று வேகமா அடிக்கிறதுங்கிறோம், வேகம் இருக்கு, பந்து வேகமா போறது அப்படின்னா அந்த பந்துல வேகம்னு ஒண்ணு இருக்கு, இது ஒரு சம்ஸ்காரம். 2வது சம்ஸ்காரம் பாவனா அப்படின்னு பெயர், இது வந்து ஆத்மால இருக்கு. இது என்ன கேட்டா, முதல்ல ஒரு ஞானம் வந்தப்புறம் அது மறக்காம உள்ளுக்குள்ள இருக்கிறதோ அதுக்குதான் பாவனான்னு பெயர். ஒரு ஞானம் வந்தாச்சு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுப்போம், அது மறந்து போயிடும் சில சமயம். ஆனா மறக்காம இருந்தா அந்த சம்ஸ்காரம் இருக்குன்னு அர்த்தம். அந்த சம்ஸ்காரம் இருந்தா கடைசியில ஞாபகத்துக்கு வரும். சம்ஸ்காரம் இல்லைன்னா அப்ப ஞாபகம் இல்லைன்னுவோம், மறந்து போச்சு ஞாபகம் இல்லைன்னு, என்ன சம்ஸ்காரம் இல்லை. சம்ஸ்காரம்னா ஒரு இம்ப்ரெஷன், உள்ளுக்குள்ள ஒரு படிமா, சொன்ன விஷயம் மனசுல படிகிறதுக்குள்ள அதுக்கு சம்ஸ்காரம் பெயர். இது 2வது சம்ஸ்காரம். 3வது சம்ஸ்காரம் சிதஸ்தாபகம் என்று பெயர். சித்தஸ்தாபகம் அப்படின்னா பழைய இடத்துக்கே, இருந்த இடத்துக்கே மறுபடியும் கொண்டு போய் சேர்த்தல் இருப்பான். அதாவது அதாவது பாயெல்லாம் சுருட்டி மடக்கியெல்லாம் பண்ற முடியும், பாயை சுருட்டலாம் நீட்டவும் முடியும், நீட்டலாம் சுருட்டவும் முடியும். அப்போ அந்த பாய்க்கு அந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, சுருட்டினாலும் நீட்ட முடியும். மரத்தினுடைய கிளையை பிடிச்சி இழுத்தாலும் மறுபடியும் பழைய இடத்துக்கு போகும். அது அதனால எது பழையபடி ஆக்க முடியுமோ அந்த இடத்துல சிதஸ்தாபகம் ஒரு சம்ஸ்காரம் இருக்குங்கிற. ஆக இப்படி சம்ஸ்காரம் மூணு விதம் இன்னும் வைசேஷிக மதத்தில் எழுதி வச்சிருக்கா. வேகா, பாவனா, சிதஸ்தாபகம் பெயர். இந்த மூணும் கிடையாதுன்னு இருக்க இப்ப இந்த திருநாமத்தில் சம்ஸ்காராட்ச குணச்சேத்தா, சம்ஸ்காரம் என்னும் குணத்தை மறுத்தவர். முதல்ல வேகம் அப்படிங்கறது பார்ப்போம். வேகம்னா காற்று வேகமா வீசறது, பந்து வேகமா போறதுன்னு சொல்றோம், ட்ரெயின் வேகமா போறது அப்படின்னு. இது அப்படி கிடையாது. வேகம்ங்கிறது ஒரு கர்மம் தான், ஒரு செயல் தான். அது ஒரு குணமா சொல்ல முடியாது. ஒரு செயலே செய்யும் போது அடுத்தடுத்து ஒரு செயல் செய்யறான், இல்ல கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு செயல் செய்யறான்னு வச்சுக்கோ. அடுத்தடுத்து செயலை செய்யச்ச வேகமா செய்யறான் அப்படிங்கிறோம். கொஞ்சம் விட்டு விட்டு செய்யச்ச வேகமா செய்யறான்னு சொல்றது இல்ல. ஆஹா, செய்யறதுதான், நிறைய செய்யறானா கொஞ்சமா செய்யறானா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அந்த செயல்ல இருக்கக்கூடிய விசேஷமே தவிர அந்த பந்துல இருக்கக்கூடிய விசேஷம் இல்லை. அதனால இந்த கர்ம ஏன்னா வேகம்ங்கிறது வேகத்திலே குறைஞ்ச வேகம் அதிக வேகம் அப்படிலாம் இருக்கு இல்லையா. அதுல எப்படி கணக்காக்குறோம் நம்ம? குறைஞ்ச வேகம்னா என்ன, அதிக வேகம்னா என்ன அப்படின்னா, அதிக வேகம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள 50 செயல் நடந்தா அதிக வேகம், ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள 50 செயல்ல 20 செயல் நடந்தா குறைஞ்ச வேகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கர்மத்தை வச்சுதானே கணக்கு பண்றோம் வேதத்தையும். அதனால வேகம்ங்கிறது கர்மம் தானே தவிர, முன்னாடி இருக்கிற கர்மா அடுத்து இந்த கர்மங்களுடைய எண்ணிக்கை இதை வச்சுதான் வேகம் வருது, வேற வேகம் தனியா கிடையாதுங்கிறது. அது போல பாவனா அப்படின்னா நம்ம மனசுல விஷயங்கள்லாம் படிஞ்சு இருக்கிறதுக்கு பாவனான்னு பெயர். அதாவது நம்ம சொன்ன விஷயம், நம்ம கத்துண்ட விஷயம் மறக்காம இருந்தா உள்ளுக்குள்ள சம்ஸ்காரம் இருக்கு, பாவனா சம்ஸ்காரம் இருக்குன்னு சொல்லணும்னு சொன்னார். நம்ம மதத்துல என்ன சொல்றாள் அப்படின்னா, ஞானம்தான் அது. நம்ம மதத்துல ஞானம்ங்கிறது எப்பவுமே இருக்கும். ஞானங்கிற ஒரு திரவியம், அது ஞானத்தினுடைய ஒரு நிலைமை, ஒரு நிலை இது பாவனாங்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது வர்ற ஞானம் தான் அப்புறமும் இருக்கு, அது வேற ஒரு ஸ்டேஜில் இருக்கு. அதுக்கப்புறம் அதே ஞானத்துக்கே இன்னொரு நிலை தான் ஸ்மரணம் அப்படிங்கிறது, நினைச்சு பார்க்கறதுங்கிறது. ஆக பாவனாங்கிறதும் ஒரு ஞானம் தான் அப்படின்னு சொன்னார். இது ஒரு சம்ஸ்காரம் இல்லை, ஞானம் தான். அது மாதிரி சிதஸ்தாபகம் அப்படிங்கிறதும் பழைய இடத்துக்கு மரக்கிளையெல்லாம் திரும்பி போறது அப்படின்னா, அதுக்கு காரணம் அதனுடைய அமைப்பு தான். ஒன்னு ஒண்ணுக்கு அதனுடைய அமைப்பு கேட்ட மாதிரி சிலது பழைய இடத்துக்கு போகும், சிலது பழைய இடத்துக்கு போகாது. போறதுக்கு காரணம் அது அமைப்பு அப்படி இருக்கு. மரக்கிளையை எடுத்து பார்த்தா தெரியும், மரக்கிளை அடியில பெருசா இருக்கும், நுழையில சின்னதா இருக்கும். அதனால எடுத்த மறுபடியும் பழைய அந்த மாதிரி போகும். அப்போ சித்தஸ்தாபகம் அப்படிங்கறது எல்லா இடத்துலயும் கிடையாது. மரக்கிளை வேணா பழையபடி போறதே தவிர மரம் போறது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு அப்படி அமைப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நியாய மதத்திலேயே கூட ஒரு கேள்வி கேட்க, இந்த ஸ்திதஸ்தாபகம் அப்படின்னு நீ சொல்றிய, அது எல்லா இடத்துலயும் இருக்கானா? கிடையாதுங்கிறான். சில இடத்துல மட்டும்தான் இருக்கு. எங்க இருக்கும் எங்க இருக்காதுன்னு கேட்டா அது அவயவா அமைப்பை வச்சு பதில் சொல்லணும். எங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கோ அங்க இருக்கும். அப்ப அமைப்பு தானே காரணம். இப்ப ஸ்திதஸ்தாபகம் ஒண்ணு தேவை கிடையாது, அது சொல்ல வேண்டாம். சில பொருள்களுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டானா, அது பழைய நிலைக்கு திருப்பி வரும். அந்த பொருள் இழுத்து பிடிச்சா விட மறுபடியும் பழைய நிலைக்கு திருப்பி வரும். சில பொருள்களுடைய அமைப்பு என்னன்னு கேட்டா, இழுத்து பிடிச்சா மறுபடியும் நம்ம பக்கம் வருமே தவிர பழைய நிலைமைக்கு திருப்பி போகாது. ஆனா அமைப்பு தான் காரணமே தவிர சம்ஸ்காரம்லாம் ஒண்ணும் இது கிடையாது. சம்ஸ்காரம் மண்ணாங்கட்டிலாம் கிடையாதுன்னுட்டார். அதனால வைசேஷிக மதத்துல சம்ஸ்காரம் அப்படின்னு எந்த மூணு விதமான சம்ஸ்காரத்தை சொன்னாலோ அந்த மூணு விதமும் கிடையாது. அதாவது கற்பனை பண்ணிதான் சொல்றான், இது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றான், யுக்தி தானே, இது மூணும் கிடையாதுன்னு விட்டேன். என்ன அது யுக்தி இல்ல, சரியில்லை. இந்த யுக்தியை வச்சு இது ஒரு தனி குணமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த சம்ஸ்காரங்கிற குணத்தை மறுத்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். மொத்தம் 24 குணங்கள் வைசேஷிக மதத்துல சொல்லியிருக்கா. 24 குணங்கள்ல 24வது குணம் தான் இந்த சம்ஸ்காரம், அதையும் கண்டிச்சுட்ட. இப்போ வரிசையா பார்த்தோம்னா என்னென்ன குணங்கள் அப்படின்னு பார்த்து நம்ம மதத்துல என்ன சொல்றான்னு சொல்றேன் ஒரே நிமிஷம் வேகமாக. முதல் குணம் ரூபம். ரூபம் அப்படின்னா நிறம்னு அர்த்தம், இது நம்ம மதத்துல ஒத்துருக்கோம். ரெண்டாவது ரசம். ரசம்னா சுவைன்னு அர்த்தம், பழத்துலாம் இருக்கக்கூடிய சுவை, இதுவும் நம்ம ஒத்துருக்கோம். மூணாவது கந்தம், தான் வாசனைன்னு அர்த்தம், புஷ்பத்தில் இருக்கிற வாசனை முதலானது, இதுவும் ஒரு குணம் தான், இதையும் ஒத்துருக்கோம். நாலாவது ஸ்பரிசம். ஸ்பரிசம் அப்படின்னா உஷ்ணஸ்பரிசம், சீத, அதாவது சில்லுன்னு இருக்கு, சூடா இருக்கு முதலானதெல்லாம், இதுவும் நம்ம ஒத்துருக்கோம். ஆக ரூபரச கந்த ஸ்பரிசம் முதல் நாலு குணங்கள் அவா சொன்னது நம்ம மதத்திலேயே சம்மதம் தான். சில குணங்கள், சில பொருள்கள்ல ரூபம் இருக்கு, சில பொருள்கள்ல ரசம் இருக்கு, சில பொருள்கள்ல கந்தம் இருக்கு, அதை நம்மளும் ஒத்துருக்கோம். நம்ம கண்ணுக்கு நேரம் பாக்குறோமே எல்லாம், நமக்கு நிறைய பிரத்யட்சமா தெரியுது. ஒரு புஷ்பத்தை எடுத்தா அந்த புஷ்பத்துக்கு ரூபம் இருக்கு, ரசம் இருக்கு, கந்தம் இருக்கு, ஸ்பரிசம் இருக்கு, நமக்கு என்னன்னா தெரியும். அதுக்கப்புறம் சங்கியான்னு ஒரு குணம், இன்னும் அடுத்து வர குணத்துல இருந்தா பிரச்சனை. சங்கியான்னு ஒரு குணம் அஞ்சாவதா வா சொல்றது, சங்கியான எண்ணிக்கைன்னு அர்த்தம், இது கிடையாதுன்னு விட்ட. எண்ணிக்கைன்னு தனி குணம் கிடையாது, ஏன்னா நாம சொல்றதை வச்சுதான் எண்ணிக்கை வருது. ஒன்னு ரெண்டு மூணுன்னா மூணு இருக்குன்னா, இல்லைன்னா மூணு இல்லைன்னு போறான். மூணாவ கணக்கு பண்றான் இல்லையோ, அவன் கணக்கு பண்றது வச்சுதானே இருக்கு, அது அதனுடைய குணம் இல்ல, நம்மளுடைய கணக்கு தானே, தவிர வஸ்தூல இருக்கிற குணமா அதை சொல்லக்கூடாதுன்னு. புத்தி உன்னுடைய கணக்கு புத்தி, ஒன்னு ஒன்னு ரெண்டு ஒன்னு மூணுன்னு நீ கணக்கு பண்ற, அதனால அது மூணாச்சு. நீ கணக்கு பண்ணலன்னா அது மூணா இல்ல, ஒன்னு ஒன்னா இருக்க போறது, அவ்வளவு நம்ம கணக்கு பண்றது தான் இருக்கு. அதனால சங்கியாலும் ஒன்று தனி கிடையாது. பரிமாணம்னா அளவுன்னு அர்த்தம், அளவுன்னு தனியா ஒண்ணு கிடையாது அப்படின்னு விட்டார். பெருசுன்னு சொல்றோமே அப்படின்னா, இன்னும் நிறைய இடத்த அடைச்சிருந்தா பெருசுங்கணும், கொஞ்சமா இடத்த அடைச்சிருந்தா சின்னதுங்கணும், அவ்வளவுதான். அந்த இடத்த அடைக்கிறது வச்சுதான் கணக்கு, இது வர பெருசு சின்னது எல்லாம் கிடையாதுன்னுட்டார். அடுத்து பிரதத்வம்னு ஒரு குணம் சொன்னான். பிரதத்வம்னா இது வேற அது வேற. ஒரு புஸ்தகம் எடுத்தோம்னா புஸ்தகம், புஸ்தகத்தை உண்டாக்கும் போது அது தனி புஸ்தகமா தான் வரது, தவிர பழைய புஸ்தகமா வரல, அது ஒரு தனி புஸ்தகமா உண்டாகுது, அதான் பிரசத்துவம்னா. அதையும் கணிச்சிட பிரசத்துவம்னு ஒண்ணு கிடையாதுன்னு. அப்போ சம்யோகம் விபாகம்னு ரெண்டு சொல்லியிருக்கா. சம்யோகம் அப்படின்னா சேர்த்தல், ரெண்டு வஸ்துவை சேர்க்கிறது, இந்த சேர்க்கைங்கிறது சம்யோகம், இது ஒத்துருக்கும். விபாகம் அப்படின்னா பிரிக்கிறதுங்கிறது விபாகம், இதை நம்ம ஒத்துக்கல. என்ன சேர்க்கை இல்லைன்னா அதான் பிரிவு. அதாவது தனியா சம்யோகத்தை நாசம் பண்றதா ஒரு விபாகம்னு ஒண்ணு கிடையாது. சம்யோகம் இல்லை அப்படின்னா விபாகம் இருக்குன்னு அர்த்தம். பரத்துவம் அப்பரத்துவம்னு ரெண்டு சொல்லியிருக்கா. அதாவது காலத்தினாலே பெரியவன், காலத்தினாலே சின்னவன் முதலானதெல்லாம், பெரியவன் சின்னவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இதான் பரத்துவ அபரத்துவம் தான். இதுவும் அப்படி ஒன்றும் கிடையாதுன்னுட்ட. ஏன்னா இந்த பெரியவன் சின்னவன் தான் நம்ம புத்தி வச்சு நாம கனெக்ட் பண்றது தான். இதை காட்டு அவர் பெரியவரா இருப்பார், இவத்தோட வச்சு தான் சொல்லணும் பெரியவன் சொன்னாலே, இதை காட்டிலும் அது பெருசு அப்படின்னு நாம கனெக்ட் பண்றது தானே இருக்கேன். அடுத்து குருத்துவம்னு ஒன்று சொன்னார். குருத்துவம்னா வெயிட், டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிடையாதுங்கிறது தேசியம் சாதிச்சிருக்கார். திரவத்துவம்னு ஒண்ணு, திரவமா ஒழுகி போகுதுன்னா அதுவும் கிடையாதுன்னு இருக்காரு. இதெல்லாம் என்னன்னு கேட்டா அந்தந்த வஸ்துவனுடைய அமைப்பு அப்படி. இப்ப ஜலத்துல திரவத்துவம் இருக்குங்கிறான், ஜலம் ஒழுகி போறதோ இல்லையோ, அதனால திரவத்துவம் இருக்குங்கிறான். இவர் என்ன சொல்றார் சுவாமி தேசிகன், ஜலத்துக்கு அந்த அமைப்பு அப்படி இருக்கு அவ்வளவுதானே தவிர திரவத்துவம்லாம் ஒன்னும் கிடையாதுங்கிறார். ஒரு ஒரு வஸ்துக்கும் அதுக்கான அமைப்பு இருக்கு. உளுத்தம்பருப்பு கூட அப்படியே உருட்டா உருண்டே போகும், ஆனா அரிசி உருளாது. ஏன் உருளாது அப்படின்னு கேட்டா அதனுடைய அமைப்பு உளுத்தம்பருப்பு அப்படி ரவுண்டா இருக்கு அப்படின்னாலும் அதனுடைய அமைப்பு அப்படி இருக்கு. அதே மாதிரிதான் ஜலத்தினுடைய அமைப்பு அது ஒழுகி போகும். அப்ப ஸ்னேகம்னு ஒண்ணு, ஏன்னா பிசு பிசுப்பு ஒட்டுறது இது ஒரு குணம் இருக்குன்னா அதுவும் கிடையாதுன்னார். ஏன்னா அதுவும் அமைப்பு தான். சப்தம் ஒன்று, சப்தம்னா ஒலி சவுண்டு, இது நாமளும் ஒத்துருக்கோம். புத்தின்னு ஒன்று, புத்தினா ஞானம்னு அர்த்தம், இதுவும் நாம் ஒத்துருக்கோம். ஆனால் இது குணம் இல்லை, இது திரவியம்னு ஒத்துருக்கோம். சுகம் துக்கம் இச்சா துவேஷம் பிரயத்னம் இதெல்லாம் புத்தி தான். இதெல்லாம் தனித்தனி குணமாக அவ சொல்லியிருக்கா. சுகம்னு ஒன்று இருக்கு, துக்கம்னு ஒன்று இருக்கு, ஆசைன்னு ஒன்று இருக்கு, கோபம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்க. இது எல்லாமே ஞானம் தான் விட்டேன். ஞானத்தினுடைய வேற வேற நிலை தான் மொத்தமுமே. தர்மம் அதர்மம்னு ரெண்டு சொன்னான், அதாவது புண்ணியம் பாப்பம், அதுதான் நாம பார்த்தோம். இப்போ புண்ணியம் பாப்பம்னா எம்பெருமானுடைய பிரீத்தி அப்பிரீத்தி தான். சம்ஸ்காரத்தை இப்ப கடைசியில கண்டிச்சுட்ட. ஆக 24 குணங்கள் அவ சொன்னதுல சில குணங்கள் மாத்திரம் ஒத்துண்டு பல குணங்களை நிராசம் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் இந்த வைசேஷிக மதம் வரப்படினால வா சொன்ன வேற சில விஷயங்களையும் இப்போ வரிசையா ஒன்னு ஒன்னா நிராகரணம் பண்ற. அடுத்த திருநாமத்துல கர்மாக்கியார்த்த ஸ்வரூப வீத்து கர்மான்னு ஒண்ணு சொல்றவா. கர்மானா செயல் அர்த்தம், கர்மாக்கத்துக்கு பல அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல செயல் அர்த்தம், கிரியா ஒரு செயல், செயல் அப்படின்னு ஒரு பதார்த்தம் அவ சொல்லியிருக்கா. செய்யறானில்லையோ காரியம் செய்யறானில்லையோ. ஆனா அதையும் சுவாமி தேசியன் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாக்குறார். இப்போ ஒரு உதாரணம் போகிறான்னு வச்சுப்போம். ஒரு செயல் என்ன கேட்டா போகுதல் அப்படின்னு ஒரு செயல். போறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்தை அடைதல்னு அர்த்தம். அடைவதற்கான செயல் தான் இந்த போகுதல்ங்கிறது. போறான்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை அடைவதற்காக ஒரு காரியம் செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னொரு இடத்த போய் சேர்றதுன்னு ஒண்ணு அதுதானே போகிறதுங்கிறது. இப்போ கையை அசைக்கிறான்னு வச்சுக்கோ. கையை அசைக்கிறான்னா என்ன அர்த்தம்னா கை மேல இருந்த கை கீழே வருதுன்னு அர்த்தம், இல்லை கீழே இருந்த கை மேலே போகுதுன்னு அர்த்தம். அதனால கிரியானா என்னன்னு கேட்டானா ஒரு இடத்தை விட்டுட்டு வேற இடத்தை சேருதல், அதுதான் கர்மம். அதுதான் கிரியா தவிர வேற கிரியா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் கர்மா செயல் அப்படிங்கிறது. இதுதான் செயல் அப்படின்னா ஒரு இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகிறதுக்கானதுதான் செயல் அப்படிங்கிறது. இப்படி இதுல நிறைய நியாய பரிசுத்தி கிரந்தத்துல சுவாமி வந்து கர்மாங்கிறது சம்யோகம் தான் அப்படின்னு சொல்லுகார். அதுல இருந்து நிறைய சர்ச்சைகள் எல்லாம் பண்ணியிருக்கார். இதுல இருந்து பெரிய அளவுல சர்ச்சை பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்க சுவாமி தேசிய. என்ன கேட்டா இந்த கர்மா கிரியைங்கிறது எதுவா இருந்தா என்ன ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. மோட்சத்துக்கு எது தேவையோ பகவத் குண அனுபவம் இதோ அதை பண்ணலாம், இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுதான் போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்க. அடுத்த தினம் சம்ஸ்தானோத்தீர்ண கோத்வாதி சாமானிய மத பஞ்சகான்னு இருக்கு. சாமானியம் இன்னும் ஒண்ணு இருக்கு. இப்போ வைசேஷிக மதத்துல என்னென்ன சொல்லியிருக்காளோ அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா பாத்துன்னு. இந்த சாமானியம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கா. சாமானியம்னா பொதுவா பொதுவாக இருத்தல் அர்த்தம். இவன் மனுஷன், இவன் மனுஷன், இவன் மனுஷன் அப்படின்னு 4 பேர் பார்த்து இவன் ஒரு மனுஷன் அவன் ஒரு மனுஷன் அவன் ஒரு மனுஷன் சொல்றோம்னு வச்சுப்போம். அப்ப 4 பேரையும் மனுஷன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா 4 பேர்கிட்டயும் பொதுவா ஏதோ ஒண்ணு இருக்கு. மனுஷத்தன்மை அப்படிங்கிறது பொதுவா இருக்கு. அதனாலதான் மனுஷன் சொல்றோம். இது பானை, இது பானை, இது பானைன்னு நிறைய பானைகளை பார்த்து பானை பானை சொன்னா இந்த பானைக்கெல்லாம் பொதுவா ஏதோ இருக்கு. அதுக்குதான் சாமானியம்னு பேர். இத ஜாதி அப்படின்னு சொல்லுவா. இத ஜாதி அப்படின்னு சம்ஸ்கிருத தர்க்க மதத்தை ஜாத்தின்னு சொல்லுவா. ஜாதி அப்படிங்கிறது பொதுவான தன்மை. எல்லா மாட்டிலையும் பொதுவா ஒரு தன்மை இருக்கு, மாட்டுத்தன்மை. எல்லா ஆட்டிலையும் பொதுவா ஒரு தன்மை இருக்கு, ஆட்டுத்தன்மை. இதெல்லாம் தான் சாமானியம். எல்லா மனுஷர்களையும் மனுஷத்துவம், மனுஷனா இருத்தல் ஒரு சாமானிய தன்மை இருக்கு. ஆக சாமானியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு வச்சு அதை நிரூபணம் பண்றதுக்காக நியாயவசத்துல சுவாமி ஜெய்சிங் சாய்கிற சாமானியம் தனியா ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன கேட்டா அந்த உருவ அமைப்பு தான் சாமானியம். எல்லா மாட்டுலயும் மாட்டுத்தன்மை இருக்குங்கிறோம். மாட்டுத்தன்மைனா என்ன அப்படின்னு கேட்டா பொதுவா எல்லாத்துலயும் ஏதோ இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா மாட்டுக்கு கொம்பு இருக்கு, வால் இருக்கு, கழுத்துல சத தொங்குறது தானே, இதுதான் சாமானியம். எல்லா மாட்டுக்கும் மாட்டு தண்ணி இருக்குன்னா என்ன அர்த்தம்டா? எல்லா மாட்டுக்கும் கொம்பு இருக்கு, வால் இருக்கு, கழுத்துல சதை தொங்குறது, அவ்வளவுதானே? இதனுடைய அமைப்பு அதுக்கும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதானே பொதுவா நம்ம வச்சுட்டு இருக்கோம். மாட்டுத்தன்மையும் தனியா ஒண்ணும் கிடையாது, மனுஷத்தன்மையும் தனியா ஒண்ணும் கிடையாது. இவனும் மனுஷன், அவனும் மனுஷன், அவனும் மனுஷன் அப்படின்னா மனுஷன் எப்படி ரெண்டு காலோட இருக்கானோ, வால் இல்லாம இருக்கானோ, அப்படியே இவனும் ரெண்டு காலோட வால் இல்லாம இருக்கான்னு அர்த்தம், அவ்வளவுதானே? அதனால உருவ அமைப்புல இருக்கக்கூடிய ஒற்றுமையை தான் நம்ம கணக்கு பண்றோம். வேற மாட்டுத்தன்மை அப்படின்னு ஒண்ணும், மனிதத்தன்மை அப்படின்னு ஒண்ணும் தனியா ஒண்ணு கிடையாது. இந்த உருவ அமைப்பை தான் நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆரம்பிச்சு இதுல பெரிய சர்ச்சை இருக்கு, பெரிய விசாரம் பண்றாரு. ஆனா எல்லா மாட்டுலயும் இருக்கிற மாட்டுத்தன்மைனா என்னன்னு கேட்டான். என்ன போல மனுஷனுக்கு இந்த சாமானியங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணம், இப்போ பசுவை ஓட்டின்னுவான்னு சொல்லாம இப்போ ஒருத்தன் பசு அப்படின்னா எல்லா பசுவும் எடுக்கணும். இப்போ எல்லா பசுவும் ஒரு பசுவுக்கு எல்லா ஒரு பசு அப்படிங்கிற சொல்லுக்கு எல்லா பசுவும் அர்த்தம். எல்லா பசுவும் அர்த்தமா இருக்கும்போது அவன் பக்கத்துல என்ன பசு இருக்கோ அதை ஓட்டின்னு வருவான். பொதுவாக அப்படிதான் நடக்கும். எங்காத்து பசு தான் பசுன்னு சொல்லலாம், உங்காத்து பசு பசுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பசுன்னு சொல்லணும்னா லோகத்துல எத்தனை பசு இருக்கோ எல்லாத்துக்கும் பசுன்னு தான் பேர். மனுஷன் அப்படின்னா எத்தனை மனுஷா இருக்காலும் எல்லாருக்கும் மனுஷன் தான் பெயர். அதனால ஒரு பதத்துக்கு போற ஒரு அர்த்தமா இருக்கிறது என்னன்னு கேட்டா சாமானியம்தான். ஏன்னா ஒரு பசுமாட்டதான் அர்த்தம் சொல்ல முடியாது, எல்லா பசுமாட அர்த்தம் தெரியாகணும். அப்ப எல்லா பசுமாட்டுக்கும் பொதுவா ஏதாவது ஒண்ணு எடுத்து அதுதான் அர்த்தம் சொல்லணும். அப்படிதான் இருக்கு. அதனால சாமானியம்னு ஒண்ணு ஒத்துக்கணும் பொதுவா. அதுதான் குழந்தைகள்லாம் புரிஞ்சுக்கிறது. சின்ன குழந்தை கூட ஒரு பசுமாட்டை காமிச்சு பசு அப்படின்னு சொன்னா அது புரிஞ்சுக்கும். அடுத்து மறுநாள் வேற ஒரு பசுமாடு வந்தா அது பசுன்னு அது சொல்லும். நேத்து பார்த்த பசுமாடு இன்னைக்கு பார்த்த பசுமாடு வேறையா இருக்கலாம், ஆனா அந்த குழந்தை பாக்குறது எதுவும் கேட்டானா ரெண்டும் பொதுவா ஏதோ ஒண்ணு இருக்கு சாமானியம். அந்த சாமானியத்தை தான் பாக்குறது. அந்த சாமானியம்னா என்ன கேட்டானா பசுனுடைய அமைப்பு தான் அந்த குழந்தை பாக்குறது. நேத்து பார்த்த அதே பசுமாடு மாதிரியே அதே அமைப்புல இன்னைக்கும் பசுமாடு இருக்கு அப்படின்னு அதை தானே பார்த்துட்டு இருக்கு. அதனால சாமானியங்கிறது என்ன கேட்டா உருவ அமைப்பு தான் அப்படின்னு விட்டார். ஆனா அதுல கேள்வி வரும், இந்த பசுமாட்டினுடைய உருவ அமைப்பு மாதிரி வேற ஒரு பசுமாட்டுக்கு இருக்கு, இதே உருவ அமைப்பு அங்க இல்ல. உருவ அமைப்புனா என்னன்னா கொம்பும் வாலும் கழுத்தில் தொங்கும் சதையும்னு சொன்னேன். கொம்பு வாலு கழுத்துல தொங்குற சதை. இந்த பசுமாட்டுக்கு கொம்பும் வாலும் கழுத்துல தொங்குற சதையும் வேற, வேறொரு பசுமாட்டுக்கு கொம்பு வால் கழுத்தல் சுங்கிற தர எல்லாம் வேற. இந்த இந்த கொம்பு அது கிடையாது, ஆனா கூட இதே மாதிரி கொம்பு அதுக்கு இருக்கு. இதுக்கும் கொம்பு இருக்கு, அதுக்கும் கொம்பு இருக்கு. அதனால சாதிருஷ்யம் உருவ அமைப்புனா உருவ அமைப்பின் ஒற்றுமைன்னு அர்த்தம். அதாவது உருவ அமைப்புன்னு சொல்லக்கூடாது, உருவ அமைப்பின் ஒற்றுமை இருக்கு. அதுதான் நம்ம பொதுவா பாக்குறோம், இதே மாதிரி அது இருக்கு அப்படிங்கிறது தான். ஒற்றுமைனா என்ன அடுத்த கேள்வி கேட்டான். இந்த படுக்கெல்லாம் வேண்டாங்கிறதுக்காதான் வைசேஷம் சாமானியம்னு ஒண்ணு, தனி பதார்த்தம் பொதுத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. எல்லா வஸ்துலயுமே பொதுத்தன்மை அப்படின்னு முக்காவாசி இருக்கும். புஸ்தகம் அப்படி இருக்குன்னா அந்த ஒரு புஸ்தகம் மாத்திரம் இல்ல, எல்லா புஸ்தகத்துக்கும் பொதுவான ஏதோ தன்மை அதுல இருக்கு. அது புஸ்தகத்துல புஸ்தகத்துவம் அப்படின்வா, புஸ்தகத்தன்மைன்னு சொல்லுவா அப்படின்னு வைசேஷிகா சொல்ற. அதை கண்டிச்சிருக்க. இந்த பொதுவான தன்மை அப்படிங்கிறது அதனுடைய உருவ அமைப்பு ஒற்றுமையா இருக்குங்கிறது தானே தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு இருக்கேன். அது உருவ அமைப்பு ஒற்றுமைங்கிறது அவாலும் ஒத்துக்கலாம் வைசேஷிக மதத்துக்கு. புஸ்தகத்துவம் எங்க இருக்கு, புஸ்தகத்தன்மைங்கிறது எங்க இருக்குன்னா புஸ்தகத்துல இருக்கு. எது புஸ்தகம் அப்படின்னா இந்த உருவத்துல இருக்கிறது புஸ்தகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அவாளும் ஒத்துக்கிட்ட அதனால இதே போறோம். ஜாதிவாத அநேகவாதி சமீரித்த நிராசகா, இதுல பல பேர் பல விதமா வாதம் பண்ணிருக்கான். இந்த ஜாத்தியை பத்தி சொல்லச்ச, ஜாத்தினா சாமானியம், புஸ்தகத்தன்மை, மாட்டுத்தன்மை, மனிதத்தன்மை என்ற சாமானியத்தை சொல்லச்ச பல மதங்கள் இருக்கு. பௌத்த மதத்துல ஜாத்தினா அபோகம் அப்படிங்கிறா. அப்போ என்ன அர்த்தம் கேட்டா, இப்ப ஒரு பசுமாட்டு இருக்கோம், பசுமாட்டினுடைய ஜாதி என்ன அப்படின்னு கேட்டானா, அது குதிரை முதலானதெல்லாம் காட்டிலும் வேற யாருக்கும் இல்லையோ அதான் ஜாதி. என்ன பசுமாட்டை பார்த்த உடனே இது குதிரை இல்ல, புலி இல்ல, சிங்கம் இல்ல அப்படிங்கிற மாதிரி மற்றதெல்லாம் காட்டிலும் வேற யார் தெரியறது இல்லையோ அதுதான் ஜாதி அப்படிங்கிறா. அதே மாதிரி இன்னும் பல மதங்கள்லாம் இருக்கு. வைசேஷிக மதம் தான் பார்த்தோம், ஜாதி அப்படிங்கிறது தனியா ஒரு பதார்த்தங்கிறாவா, ஜாதியும் ஒன்று தனியா இருக்கு. இப்ப பசுமாடுன்னு ஒன்று இருக்க மாதிரி எல்லா பசுமாட்டுலயும் பசுமாட்டு தன்மைன்னு தனியா ஒன்று இருக்குங்கிறாவா. அந்த வைசேஷிகால் சொல்ற வாதங்கள் எல்லாம் நிராகரணம் பண்ணி ஜாதிங்கிறது தனியா ஒன்று கிடையாது, அவயவ அமைப்பு தான் ஜாதி, உருவ அமைப்பு தான் ஜாதி அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணியிருக்கார். ஜாதிவாத அநேகவாதி சமீரித நிராசகா, ஜாதிவாதத்தில் வாதிகள் பல பேர் அவ என்னென்ன சொன்னாலும் எல்லாவற்றையும் நிராசம் பண்ணவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் 536, சாதிருஷ்யாதி பதார்த்தாந்தர கிளிப்தி பிராண நாசனஹா. சாதிருஷ்யம் முதலான பிற பதார்த்தங்களை கற்பனை செய்வதை ஒழித்தவர் என்ன அர்த்தம். சாதிருஷ்யம் அப்படின்னு ஒண்ணு சொல்றான் மீமாம்சா மதத்துல. சாதிருஷ்யம்னா ஒற்றுமைன்னு அர்த்தம், ஒற்றுமைன்னு ஒண்ணு சொல்லணும், இதுல அதனுடைய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்ற மொழியோ. ஒற்றுமைனா என்ன அப்படின்னு கேட்டா, ஒற்றுமைங்கிறது தனியா ஒரு பதார்த்தம், ஒற்றுமைன்னு ஒண்ணு இருக்குங்கிறாவா. அது எடுத்து காமிக்க முடியாது, மனசுக்கு தெரியும். அதனால ஒற்றுமைன்னு ஒரு பதார்த்தம் இருக்கு அப்படின்னு மீமாம்சரால் சொல்லிச்சு, அது கிடையாதுன்னுட்டார். ஏன்னு கேட்டா, சாதிருஷ்யம்னா என்ன கேட்டானா சமானமான தர்மம், அது சமானமான தர்மம். அப்ப உதாரணம், இப்ப ராமன் போல கிருஷ்ணனும் பண்டிதர் தான் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோம். ராமர் போல ராமன் போல ராமன் ஒருத்தர் கிருஷ்ணன் ஒருத்தர், ராமன் போல கிருஷ்ணனும் பண்டிதன் தான் அப்படின்னு சொன்ன வச்சுப்போம். இங்க ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒற்றுமை இருக்கு. இந்த ஒற்றுமைனா என்ன அப்படின்னு கேட்டா, பாண்டித்யம் தான் ஒற்றுமை அதுதானே. அதனால ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒற்றுமை இருக்குன்னா என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டா, பாண்டித்யம் தான் ஒற்றுமை ரெண்டு பேருக்கும், உனக்கும் பாண்டித்யம் இருக்கு அவனுக்கும் பாண்டித்யம் இருக்கு அவ்வளவுதான். அதனால ஒற்றுமைங்கிறது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மை தான் ஒற்றுமை, வேற ஒன்றும் தனியா கிடையாது. ராமனை போல கிருஷ்ணனும் முட்டாள் தான் அப்படின்னு சொன்ன வச்சுப்போம். அப்ப ரெண்டு பேருக்கும் என்ன பாண்டி என்ன பேருக்கு என்ன சாதிருஷ்யம் அப்படின்னா, முட்டாளா இருக்கிறதுங்கிறது தான் சாதிருஷ்யம். இதுதான் நிரூபணம் பண்றார் அவர். இது அவ்வளவு சட்டுன்னு முடியற காரியம் இல்லை, ஏன்னா நிறைய கேள்வி எல்லாம் வரும். இப்போ ராமனை போல கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னா, இப்போ வெறும் பாண்டித்யங்கிறத வச்சு போலன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா, அதுக்குதான் சொல்றேன், இவங்கிட்ட இருக்கிற இந்த தர்மங்கள் இருக்கோ இல்லையோ பாண்டித்யம் முதலானதெல்லாம், அதுக்கெல்லாம் பிரத்தியோகி அனுயோகி உண்டுங்கிறார். பாண்டித்யம் அப்படிங்கிறது எப்போ வந்து இவனுக்கும் அவனுக்கும் ரெண்டு பேருக்கும் முடிச்சு போடுறதா இருக்கோ அப்போ அதுக்கு சாதிருஷ்யமாகும். அப்போ அது சாதிருஷ்யம் சொல்லலாம். ராமன் பண்டிதன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ராமன் பண்டிதன் ஒரு வாக்கியம், ராமன் போல கிருஷ்ணன் பண்டிதன் ஒரு வாக்கியம். இந்த ரெண்டுத்துக்கும் பாண்டித்யத்தில் வித்தியாசம் இருக்கு. ராமன் பண்டிதன்னா ராமனுக்கு பாண்டித்யம் இருக்குன்னு இருக்கும். ராமன் போல கிருஷ்ணன் பண்டிதன் அப்படின்னா, இல்ல கிருஷ்ணன் போல ராமன் பண்டிதன் அப்படின்னு சொன்னா, அப்போ ராமனுக்கு பாண்டித்யம் இருக்குன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, இந்த பாண்டித்யத்தை போல ஒரு பாண்டித்யம் கிருஷ்ணனுக்கு இருக்கு, அதனால கிருஷ்ணனை பிரதியோகியா வச்சு கிருஷ்ணனோட சம்பந்தப்பட்ட பாண்டித்யம் இவனுக்கு இருக்கு இன்ன வரைக்கும் அர்த்தம் சொல்லணும். அதெல்லாம் நிர்தாரணம் பண்ற. அதே போல சக்தி இன்னொரு பதார்த்தம், இதுவும் மீமாம்சா மதத்தில் சொல்லியிருக்கா. சக்தினா ஒவ்வொரு பதார்த்தமும், ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. காற்றுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, ஜலத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கு, எள்ளுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. எள்ளுக்கு என்ன சக்தினா எண்ணெயை உண்டாக்கும், அதுதான் மண் உண்டாக்காதே. மண்ணுக்கு என்ன சக்தி அப்படின்னா வீடு கட்ட முடியும், எள்ளு வச்சு வீடு கட்ட முடியாதே. அதனால ஒன்னு ஒண்ணுத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சக்தி இல்லாத வசுவம் எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சக்தியும் இருக்கும். அப்ப சக்தின்னு ஒண்ணு தனியா சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கா. இது ஒரு விதத்துல ஏத்துக்க கூடியதுதான். சக்திங்கிறது நம்ம மதத்திலயும் ஒத்துண்டு இருக்கா, ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் சக்தின்னு ஒண்ணு தனியா இருக்கு. அது அந்தந்த அதாவது ஒவ்வொரு காரண வஸ்துலையும் காரியத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கு. இதான் விஷயம், காரணமான வஸ்துல காரியத்தை உண்டாக்கக்கூடிய சக்தின்னு ஒண்ணு இருக்கும். அதனால இது ஒரு தனி பதார்த்தம் சொன்னபடினால பாதகம் இல்லைன்னு விட்டார். இது அநேக பதார்த்தங்கள்லாம் எடுத்து இதெல்லாம் தனியா சொல்லணுமா தனியா கணக்காக்க வேண்டாமாங்கிற சர்ச்சையெல்லாம் நிறைய இருக்கு. நியாய பரிசுத்தியில இல்ல காட்டுல நியாய சித்தாந்தத்தை இதெல்லாம் நிறைய இருக்கு. நியாய சித்தாந்தம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, நியாய பரிசுத்தின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. நியாய சித்தாந்தத்துலாம் இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் வரும், எந்தெந்த பதார்த்தம் எப்படி சொல்லலாங்கிறது. நியாய பரிசுத்தியில ஞானத்தை பத்தி வரும், ஞானங்கள் எப்படிங்கிறது. நான் இப்ப ரெண்டையும் பார்த்துருக்கோம். சுவாமி தேசியனுடைய சஹஸ்திரநாமத்துல நியாய பரிசுத்தி, நியாய சித்தாந்தம், தத்துவ உத்தாகலாபம், சர்வார்த்த சித்தி, இந்த கிரந்தங்கள்ல இருக்கிற விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சுதான் தொகுத்து போட்டுருக்க. இப்போ அதனால பொதுவா வஸ்துக்களை பத்தி சொல்றது நியாய சித்தாந்தன கிரந்தம், ஞானத்தை பத்தி சொல்றது நியாய பரிசுத்திங்கிற கிரந்தம். தத்துவ உத்தாகலாபத்துல ரெண்டும் இருக்கு, ஆனா ஸ்லோகமா இருக்கு, அதுல ஸ்லோகம் கிடையாது. இதான் வித்தியாசம். இதுல ஒரு இடத்துல கிடைக்காத சில விஷயங்கள் இன்னொரு இடத்துல கிடைக்கும், அங்க கிடைக்காத சில விஷயங்கள் இங்க கிடைக்கும். எல்லாத்தையும் படிச்சாதான் எல்லா விஷயமும் கிடைக்கும். மேலோட்டம் பார்த்தா சொல்றத சொன்ன மாதிரியே இருக்கும், எல்லாம் ஒரே விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள புகுந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் புகுந்து பார்த்துதான் இந்த திருநாமங்களை எல்லாம் எழுதியிருக்காரு, நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்க. அடுத்து 437வது திருநாமம், அநேக சூன்ய அவயவ அனுவத்தி விவகார விதம். இந்த ஜாத்தியெல்லாம் சொல்றோம் இல்லையோ, ஜாத்தியெல்லாம் பல அவயவங்களோட கூட இருக்கிற வஸ்துல ஜாத்தியெல்லாம் நாம சொல்றோம். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையோ, இப்போ பசுத்தன்மைனா என்ன கேட்டா, ஜாத்தினா என்ன கேட்டா, பசு எப்படி கொம்பு வால் கழுத்துல தொங்குற சதை இருக்கோ அதுதான் பசுத்தன்மை அப்படின்னு பார்த்தோம். ஆனா சில வஸ்துக்களுக்கெல்லாம் அவயவ அமைப்புன்னே ஒண்ணு கிடையாது, அதுக்கெல்லாம் ஜாத்தி எப்படி சொல்றதுன்னு பார்க்கணும். இப்போ உதாரணம், கந்தம் வாசனைன்னு சொல்றோம். வாசனையில எத்தனையோ விதமான வாசனை இருக்கு, நல்ல வாசனை, கெட்ட வாசனை, புட்ப வாசனை, அப்புறம் வந்து சாப்பிட்ற பதார்த்தங்களுக்கு வாசனை, எத்தனையோ இருக்கு. இங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வாசனைன்னு பெயர். அப்படின்னா என்ன கேட்டா ஒரு ஜாதி இருக்கு அதுல, இந்த வாசனை இல்ல. இந்த ஜாத்தின்னா என்ன கேட்டா வாசனையினுடைய உருவ அமைப்புன்னு சொல்லணும். ஆனா வாசனைக்கு உருவ அமைப்பே கிடையாது, வாசனைங்கிறதுக்குமே ஒரு உருவ அமைப்பு உண்டானா கிடையாது. புஷ்பத்துக்கு வேணா உருவ அமைப்பு இருக்கும், புஷ்பத்தினுடைய வாசனைக்கு உருவ அமைப்பு கிடையாது. அதே மாதிரிதான் ரசம் அப்படிங்கிறோம், ரசத்துல மதுர ரசம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. மதுர ரசம் நிறைய இருக்கு, இப்போ கரும்பும் மதுரமா இருக்கு, வெள்ளமும் மதுரமா இருக்கு, சர்க்கரையும் மதுரமா இருக்கு, பாலும் மதுரமா இருக்கு, இது எல்லாத்துக்கும் மதுர ரசம் சொல்றோம். இது எல்லாம் ஒரு ஜாதி ஆகும். பொதுவா மதுரம்னு சொல்றோம், இனிப்புன்னு சொல்றோம். அந்த இனிப்பு ஜாத்தினா என்ன அப்படின்னு கேட்டா அதனுடைய உருவ அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இனிப்புக்குன்னு ஒரு உருவ அமைப்பு கிடையாது, சர்க்கரைக்கு உருவ அமைப்பு உண்டு, ஆனா இனிப்பு சுவை இருக்கும் இல்லையோ அதுக்கு ஒரு உருவம் அமைப்பு கிடையாது. அப்ப உருவ அமைப்பு இல்லாத இடத்துலாம் என்ன பண்றது, அங்கெல்லாம் ஜாதி அப்படிங்கறது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டானா, அது சொல்ற அந்தந்த வஸ்துவனுடைய ஸ்வபாவம் அப்படிங்கிற, அந்தந்த வஸ்துவனுடைய ஸ்வபாவம் தான். அமைப்பு இல்லாட்டா கூட ஸ்வபாவம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதுதான் ஜாதி. உதாரணமா வாசனை இருக்கு, பல வாசனை இருக்கு, எல்லா வாசனையிலும் பொதுவா ஒரு ஜாதி இருக்குங்கிறான். அந்த ஜாதி ஏன் வாசனையில் இருக்கு மற்ற இடத்துல ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா அதுக்கு அது ஸ்வபாவம் அப்படிங்கிறான். இப்ப அதே மாதிரி இதுக்கு ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு தன்மை இருக்கு, அந்த தன்மை தான் ஜாத்தின்னு சொல்றவங்க தவிர வேற எதையும் ஜாத்தின்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கறத இங்க சாதிச்சிருக்கேன். அடுத்த திருநாமம், விசேஷ சமவாயாக்கிய பதார்த்தாந்தர பாசகா. விசேஷம் சமவாயம் என்ன பதார்த்தங்களை பாதித்தவர் என்ன அர்த்தம், விசேஷம் இன்னொரு பதார்த்தம் சொல்றா, சமவாயம் இன்னொரு பதார்த்தம் சொல்றா. வைசேஷிக மதத்துல இன்னொரு ரெண்டு திருநாமங்கள்ல இந்த வைசேஷிக மதம் முடிஞ்சிட போறது. விசேஷம்னா என்ன கேட்டா பரமாணு சூக்ஷமா இருக்கு. அந்த சூக்ஷமான பரமாணுல ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அதனால அங்க விசேஷம்னு ஒண்ணு இருக்குங்கிறாவா. ஒவ்வொரு பரமாணுலயும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு, அப்பதான் வித்தியாசம் சொல்ல முடியுமா. இந்த பரமாணுவும் இந்த பரமாணுவும் வேற அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, இதுல இதுல இருக்கிற விசேஷம் வேற, அதுல இருக்கிற விசேஷம் வேற. அதனால இந்த பரமாணுல வேறங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக விசேஷம்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது தேசியன் கண்டிச்சிருக்கார். ஏன்னா இந்த பரமாணுல இருக்கிற விசேஷம் வேற, அந்த பரமாணுல இருக்கிற விசேஷம் வேறன்னு சொல்லிட்டோங்க வாஸ்தவம். அப்ப இந்த விசேஷம் வேற, அந்த விஷயம் இந்த பரமாணு வேற, அந்த பரமாணு வேறங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கன்னா விசேஷத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இந்த விசேஷம் வேற, அந்த விசேஷம் வேறன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டானா, அது தானா வந்து வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறா. இப்ப தானா வித்தியாசம் தெரியும் போது பரமாணுவுக்கே தானா வித்தியாசம் தெரியும் சொல்லலாமே. விசேஷம்னு ஒண்ணு சொல்லி அதுக்கு தானா வித்தியாசம் தெரியும் சொல்றத காட்டும், பரமாணுவுக்கே தானா வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது என்ன கேட்டானா, விசேஷம்னு ஒண்ணு சொல்லியிருக்கா, எதுக்காக அதை சொல்றா வாங்கிறத அந்த பர்பஸ் பார்க்கணும். பரமாணுல ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதான், அந்த வித்தியாசத்துக்காக விசேஷம் அப்படின்னு ஒண்ணு சொல்றா. ஒவ்வொரு பரமாணுலயும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குன்னு தேசியம் என்ன கேட்கிறாரு, இந்த விசேஷத்துக்கு கூட தான் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்கிறார். விசேஷம் தானா வித்தியாசத்தை காமிச்சு கொடுக்கும் அப்படின்னாவா. அப்ப அதை காட்டுல பரமாணுவே தானா வித்தியாசத்தை காமிச்சு கொடுக்கும்னு சொல்லலாமே. விசேஷம்னு ஒண்ணு சொல்ல வேண்டாம், இந்த பரமாணுக்கும் அந்த பரமாணுக்கும் வித்தியாசம் எப்படி தெரியும் கேட்டா, பரமாணுவே தானா வித்தியாசத்தை காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால இதெல்லாம் கற்பனை பண்ணி சொன்ன வஸ்துகள் தானே விசேஷங்கள்லாம். இங்க வேதத்துல சொல்லிருக்கா, சாஸ்திரத்துல சொல்லிருக்கா, ஒண்ணும் கிடையாது. அது ஒண்ணு வேணும்னு அவ கற்பனை பண்ற, நீ வேணும்னு கற்பனை பண்ணா வேண்டாம்னு இவர் கற்பனை பண்ற. அதே மாதிரிதான் சமவாயம் அப்படிங்கிறது. சமவாயம்னா பிரிக்க முடியாத சம்பந்தம்னு அர்த்தம். உதாரணம், புஷ்பத்துக்கும் வாசனையும், புஷ்பத்தை வச்சு வாசனையை பிரிக்க முடியாது. இப்ப ரெண்டுத்துக்கும் புஷ்பத்துக்கும் வாசனைக்கு என்ன சம்பந்தம்னா சமவாயம். பழத்துக்கும் ரசத்துக்கும், பழத்தை விட்டு இந்த மதுர ரசம் இருக்கு, இனிப்பு இனிப்பு சுவை, அதையும் பழத்தையும் பிரிக்க முடியாது. அப்போ பழத்துக்கும் சுவைக்கு என்ன சம்பந்தம்னா சமவாய சம்பந்தம். பிரிக்க முடியாமல் இருக்கிற சம்பந்தம் தான் சமவாய சம்பந்தம் அப்படின்னு அவ பேர் வச்சிருக்கா. அதுவும் கிடையாது, இது ஒரு சம்பந்தமே கிடையாது முதல்ல. பின்ன என்ன கேட்டா, பழத்துக்கு ரசத்துக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு, அது பழத்தோட தான் சேர்ந்து இருக்கும். அது எதுக்கு ஒரு சுபாவம் உண்டு, இது எப்பாவது பிரிஞ்சு இருந்தா அப்ப சம்பந்தம் இருக்கு, சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். எப்பவுமே பிரிஞ்சு இல்லையே, எப்பவுமே சேர்ந்து தானே இருக்கு. அப்ப ரசத்தினுடைய சுபாவம் என்ன கேட்டா பழத்தோட சேர்ந்து தான் இருக்கும். கந்தத்தினுடைய சுபாவம் என்ன கேட்டா புஷ்பத்தோட சேர்ந்து தான் இருக்கும். அது அதனுடைய சுபாவம் தானே தவிர சம்பந்தம் இல்லை. இது இது அங்கதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். சம்பந்தம் எப்ப சொல்லணும் அப்படின்னு கேட்டானா, ஒரு சமயம் பிரிஞ்சு இருந்தது, ஒரு சமயம் பிரிஞ்சு இல்ல சேர்ந்து இருந்தது அப்படின்னா அப்ப சம்பந்தம் சொல்லணும். உதாரணம் என்ன கேட்டா, இதோ இந்த இடத்துல புஸ்தகம் இருக்குங்கிறோம், அப்ப புஸ்தகத்துடைய சம்பந்தம் இருக்கு. இல்ல ரெண்டு கையும் சேர்க்கிறோம் வச்சோம், அப்ப சம்பந்தம் இருக்கு. பிரிச்சோம்னா சம்பந்தம் இல்ல. இதுக்கு சம்யோகம் பேர், இது நாமளும் ஒப்புன்றிருக்கோம் அவளும் ஒப்புன்றிருக்கா. ஆனா பிரிக்கவே முடியாத ஒரு சம்பந்தம் இருக்குன்னா அது சம்பந்தமே கிடையாதுங்க. பின்ன என்ன கேட்டா, அது எப்பவுமே அந்த வஸ்து அதிலேயே தான் இருக்கும். தனியா ஒரு சம்பந்தமா சொல்ல வேண்டாம். இந்த மனம் அப்படிங்கிறது புஷ்பத்துல தான் இருக்கும், அது அதனுடைய சுவாவம் அப்படின்னு சொல்லலாமே தவிர அது தனியா ஒன்று சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற. அதனால சமவாயங்கிற சம்பந்தம் கிடையாது. அடுத்து கடைசியா அவ ஒன்று சொல்லியிருக்கா, அபாவம்னு ஒன்று சொல்லியிருக்கா. அதுக்கு இந்த திருநாமம் அபாவ பாவ ரூபத்வ ஸ்வபாவேயத்வ போதகா அப்படின்னு. அபாவம்னா இல்லை, இல்லாமை, இல்லாமை, இல்லாமை ஒண்ணு சொல்லியிருக்கா. ஒரு இடத்துல புஸ்தகம் இருக்குன்னு வச்சுப்போம், இன்னொரு இடத்துல புஸ்தகம் இல்லைன்னு வச்சுப்போம். புஸ்தகம் இருக்குங்கிற இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா புஸ்தகம் இருக்கு. புஸ்தகம் இல்லைங்கிற இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா புஸ்தகத்தினுடைய இல்லாமை இருக்கு. புஸ்தகம் இல்லைங்கிறது அங்க இருக்கும் இல்லையா. அப்ப புஸ்தகம் அப்படின்னு ஒரு பதார்த்தம் மாதிரி புஸ்தகம் இல்லை அப்படிங்கறதும் ஒரு பதார்த்தம் தான். புஸ்தகத்துடைய இல்லாமைங்கிறதும் அதுவும் ஒரு பதார்த்தம். அதான் அதையும் நம்ம விவகாரம் பண்றோமே, புஸ்தகம் இல்லை அப்படிங்கிறோம், விவகாரம் பண்றோமோ இல்லையோ. அதனால இல்லாமை அபாவம் என்று ஒரு பதார்த்தம், அது நாலு விதம்னா. அது அதுல பேதம் வேற, ராகபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தாபாவம், அந்யோன்யாபாவம், அப்படி நாளா பிரிச்சு முன்னாடி இல்லாமல் பின்னாடி இல்லாமல், அதாவது புஸ்தகம் உண்டாக போறதா இல்ல உண்டாயி நசிச்சுடுதா, இப்படிலாம் கேள்வி வரும். அதுக்காக அபாவத்தை நாளா பிரிச்சு சொல்றது உண்டு. இது சாஸ்திரங்கள்ல ரொம்ப பிரசித்தம். நம்ம மதத்துல என்ன கேட்டனா, இல்லாமைன்னு ஒண்ணு தனியா கிடையாது. இல்லாமை அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, அது இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே எந்த வருஷமும் இல்லை அப்படின்னா, இப்ப உதாரணம், மண்ணெல்லாம் எடுத்து வச்சிருக்கான், பானை பண்ண போறான்னு இருக்கும். இப்ப பானை இருக்குன்னா இல்லை, பானை இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, மண் இருக்குன்னு அர்த்தம். பானையினுடைய வேற என்ன, மண் உருட்டியே உருட்டி வச்சிருக்கான் இல்லையோ, அதுதான் பானை. ஒரே வஸ்து தானே, மண் உருண்டதான பானையா இருக்கு. பானை இல்லை அப்படின்னா மண் உருண்டையா இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே, மண் உருண்டையா இருக்குங்கிறது தான் பானை இல்லை அப்படின்னு சொல்றோம். ஒரு ஒரு ஒன்று இல்லை அப்படின்னா அதனுடைய வேற ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். இந்த நிலைமை இல்லைன்னா வேற ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதானே. அதனால இல்லாமை அப்படிங்கிறது தனியாக ஒன்றும் கிடையாது, இருக்கிற வஸ்துனுடைய ஒரு வேற ஒரு நிலைமை தான் இல்லாமை அப்படின்னு நாம சொல்றோம். எப்பவுமே வஸ்து இல்லைன்னு ஆக்க முடியாது, எந்த வஸ்துவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது கம்ப்ளீட்டா. ஏன்னு கேட்டோம்னா, ஏதாவது ஒரு நிலைமையில ஏதாவது ஒரு இடத்துல அது இருந்துன்னு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பானையே உணஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம், இப்போ பானை இல்லைன்னு சொல்ற மொழியோ, பானை இல்லைன்னா அந்த வஸ்துவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பானை உடஞ்சப்பறம் அந்த உடஞ்ச சில்லெல்லாம் இருக்கும் இல்லையோ, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை என்ன கேட்டானா, பானை இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பானை அந்த பானையாகிற ஒரு நிலைமையில இல்லை, அது உடஞ்சு போய் மண் ஓடாகிற நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். இப்போ இல்லாமைங்கிறது இந்த நிலைமையை விட்டுட்டு வேற நிலைமை அதை அடைஞ்சிருக்கிறது இல்லாமைங்கிறோம். உண்டாகிறதுனால அப்படிதான் அர்த்தம். புதுசாக ஒரு வஸ்து உண்டாகிறது அப்படின்னா, இது வரைக்கும் இல்லாத ஒன்று புதுசாக வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை, இது வரைக்கும் இருந்த வஸ்து பழைய நிலைமையை விட்டுட்டு வேற ஒரு நிலைமை இருக்கு. நூல் நூலெல்லாம் தனித்தனியாக இருந்தது, அதெல்லாம் சேர்த்து கோர்த்து வச்சு துணி உண்டாச்சு அப்படிங்கிறான். இப்போ இதுக்கு முன்னாடி துணி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, துணி வேற ஒரு நிலைமையில இருந்தது, இப்போ இந்த உறுத்திக்கும் முடியாத நிலைமையில இப்போ வந்திருக்கு, முன்னாடி வேற ஒரு நிலைமையில தனித்தனியாக இருந்ததுன்னு அர்த்தம். அதனால எதுவுமே இல்லை அப்படின்னா வேற ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவரை அடியோட இல்லை. அதனால வைசேஷிக மதத்துல ஏழு பதார்த்தங்கள்னு ஏழு சொல்லியிருக்கா. முதல்ல வைசேஷிக மதம் என்னன்னு கேட்டார்னா, கனாதங்க மகர்ஷி அவர் பண்ண சாஸ்திரம் அது வைசேஷிகன் பேர். அது வந்து எல்லாரும் ரொம்ப முக்கியமா எடுத்திருக்கா. அது இருந்தால் தான் ஓரளவு இந்த வஸ்துக்கள்லாம் புரியும். இந்த சாஸ்திரத்துக்குமே மூலமாக அது இருக்கு. அதில் படித்தாதான் ஓரளவு இந்த திரவியங்கள், குணங்கள், கர்மங்கள், இதெல்லாம் எப்படி அபாவம்னா என்ன இல்லை அதுதான் புரியும். அது புரிஞ்சப்புறம் அதில் எது தேவையோ அதை நாம் எடுத்துக்கணும். வைசேஷ மதத்தில் என்ன பண்ணால், மொத்த பதார்த்தங்கள் ஏழுன்னு பிரிச்சாவா, சப்த பதார்த்தாகனு, திரவியம், குணம், கர்ம, சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம் ஏழாக பிரிச்சா. திரவியம்னா ஆதாரமான திரவியம், குணம்னா திரவியத்தில் இருக்கிற ரூபம், ரசம், கந்தம், ஸ்பரிசம், அதெல்லாம். கர்மனா செயல்னு அர்த்தம், சாமானியம்னா பொதுவாக பார்க்கறது. விசேஷம் அப்படின்னா பரமாவனுள்ள மாத்திரம் இருக்கக்கூடிய விசேஷம். சமவாயம் அப்படின்னா பிரிக்க முடியாத சம்பந்தம். அபாவம் அப்படின்னா இல்லாமை. இது ஏழு சொல்லியிருக்கா, அதுதான் கண்டிச்சிருக்கார். இப்போ இதில் திரவியங்கிறது மாத்திரம் ஒரு ஒத்துல் இருக்கார். குணம் அப்படிங்கிறது உண்டு, ஆனால் 24 குணம் சொல்லியிருக்கா அவா, அது கிடையாது. மொத்தம் 24 குணம் கிடையாது இருக்க. அதுக்கப்புறம் அவ சொல்ற கர்ம, சாமானிய விசேஷம், சமய அபாவம் எல்லாத்தையுமே இல்லைன்னு விட்டார். இது சுவாமி தேசிகன் சாதிச்சாருங்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வைசேஷிக மதத்தை பிற்காலத்தில் வந்தவாள் அதை ஒத்துக்கிறார். தேசிகன் சொன்ன விஷயத்தான் ஒத்துக்கிறார் எல்லாருமே. பிற்காலத்தில் வந்தவாள்னா வாஸ்தவம் தான், இத்தனை இத்தனை பதார்த்தங்கள்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கறத அவளும் ஒத்துன்னு இருக்க. ஒரு யுக்தினாலே சில பதார்த்தங்களை அவர் ஸ்தாபிக்கிறார். அதனால சுவாமி தேசியனும் யுக்தினாலே அந்த பதார்த்தங்களை இல்லைன்னு ஸ்தாபிச்சார். வேதத்தினாலே ஸ்தாபிச்சா மறுக்க முடியாம இருக்கும். வெறும் யுக்தியை வச்சு சொன்னோம்னா அப்ப தேவையான எடுத்துக்கணும், இல்லாட்டா இல்லை. யுக்தி அனுகூலமா இருந்தா நல்லதா இருந்தாலும் எடுத்துக்கணும், இல்லாட்டா இல்லையே. அதனால வைசேஷியார் சொன்ன பதார்த்தங்களை எல்லாம் தேவையானதை மாத்திரம் எடுக்கணும், மற்றது எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதாக இது வரைக்கும் சாதிச்சிருக்கேன். ஆக இந்த தத்துவமுக்தா கலாபம் புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இதுவரை சொல்லியாச்சு. இனி அடுத்த சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பம். அடுத்த சில கிரந்தங்கள்ல இருக்கிற விஷயம், நம்ம சம்பிரதாய விஷயங்கள், அதெல்லாம் இனிமே வரப்போறது. சமாசேனம் பரண்யாசம் முதலான விஷயங்கள்லாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 200 திருநாமத்துக்கு மேலே 220 திருநாமத்துக்கு மேலே தத்துவ முக்தாகலாப விஷயங்கள். இது நம்ம தரிசனத்தை பார்த்தோம். இனி நம்மளுடைய மதம், நம்மளுடைய சம்பிரதாயம், அந்த விஷயங்களை இனிமே பார்க்க போறோம். கவிதாயுக்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.